செய்தி கேட்ட சந்தோஷங்க, 10 கிலோ ஏறுதுங்கோ. என்ன வெள்ளம் செய்தாய், பொத்தொம்பது மனுஷனாய் மாறி போனேனே, கொப்பருக்கு மருமானானேனே. இஞ்சிருங்கோ இஞ்சிருங்கோ. கேட்ட சந்தோஷங்கோ, 10 கிலோ ஏறுதுங்கோ, கால்கள் ரெண்டும் தரையிடும், கோபம் கொண்டு கலவரம், மிதந்து போகும் பெண்ணா யானேனுங்க, பூமியே துரும்புங்க, வானமே தூசுங்க, உங்க மூச்சு பட்டதுமே தோணுதுங்க. தண்டனைகள் இனிக்குது, தவறு செய்ய துடிக்குது, செஞ்சதெல்லாம் இனி கேட்க சிரிக்க தோணுது.